தாத்தா சொல்லு, தத்தியுமே தாத்தா தேமி தக்கட்டா தரகட தரகடதாம். தாத்தா தாத்தே தாத்தா சொல்லு, தரகட தரகடதாம், தரகட தரகடதாம், தரகடதாம், தரகடதாம், தாம் தின் தாம் தாத்தே தாக்க சொல்லு, தாம் தாத்தே தாக்க சொல்லு, தாம் தாத்தே தாக்க சொல்லு, தாத்தே தக்கட்டா தாத்தே தான சொல்லு, தேமி தாத்தே தான சொல்லு, தேமி தாம் தரகடதாம். மறைந்திருந்து பார்க்கும் மர்மம் என்ன சுவாமி, மறைந்திருந்து பார்க்கும் மர்மம் என்ன, அழகர் மலை அழகா இந்த சிலை அழகா என்று மறைந்திருந்து பார்க்கும் மர்மம் என்ன, அழகர் மலை அழகா இந்த சிலை அழகா கண்டு மறைந்திருந்து பார்க்கும் மர்மம் என்ன, எங்கிருந்தாலும் உன்னை நான் அறிவேன், உன்னை என்னை எல்லாம் நாதத்திலே தலைவன் குழல் கேட்டேன், அந்த நாணத்திலே என்னை நான் மறந்தேன், நாதத்திலே தலைவன் குழல் கேட்டேன், அந்த தகர தகர.